அமலநாதி பிற அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலம் விந்தவர்கோர் விதையார் பொழில் வேங்கடவன் விந்தவர்கோர் விரையார் பொழில் வேங்கடவன் நிபலம் நிம்பலம் நீதிவானவம் நீள்மதில் நரங்கத்தம்மான் நீள்மதில் நரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே உள்ளத்தனாய் உலக வளந்த அண்டமுர நிவந்த நீழ்முடிய அன்று நேதனி சாசரை கவந்த வெங்கனை காகுத்தன் கடிய பொழில் அரங்கத்தம்மான் கடிய பொழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையுமே அரை சிவந்த சிந்ததாம் என சிந்தனாய் வடவேங்கடமாமலை பரவர்கள் சந்தி செய்ய நின்ற அரங்கத்தர வினனைய அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேலயனை படைத்ததோ ரெடியோ உந்தி வேலதன்றோ உந்தி வேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே அடியேன் உள்ளத்தின் உயிரே சதுரமாவதோ இலங்கை கிரைவன் தலைப்பத்த முதிரவோட்டே ஒருங்கனை ஓய்த்தவன் ஓதவன் மதுரமாக வந்து பாட மதுரமாவண்டு பாட மாமயிலரங்கத்தம்மா திருவயிற்று உதரவந்தம் அரங்கத்தம்மா திருவயிற்று உதரவந்தம் என்னுள்ள பாரவாய பழவினை பற்றருத்த பழவினை பற்றறுத்த என்னை தன் பாரமாக்கி வைத்தான் என்னை தன் பாரமாக்கி வைத்தான் மெய்த்ததன் என்னுள் புகுதான் மெய்த்ததன் கோரமாதவம் செய்தனம் கோரமாதவம் செய்தனம் கொல்தறிய அரங்கத்தம்மா திருவாதமாபரம் அரங்கத்தம்மா திருவாரமார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே அடியேனை ஆட்கொண்டதே துண்டவில் பிரயம் துயர் தீர்த்தவன் துண்டவில் பிரயம் துயர் தீர்த்தவன் அஞ்சிரய வாழ்வாள் பொருள்சோஞ்சிரய வாழ்வாள் பொருள்சோ அரங்கநகர் மேயப்பன் அந்திரய வண்டுவாள் பொருள்சோ அரங்கநகர் மேயப்பன் அண்டரண்ட வகிருந்தத்தும் அண்டரண்ட வகிருந்தத்தும் அண்டரண்ட வகிரண்டத்து குருமானிலம் எழுமாதரை அண்டரண்ட வகிரண்டத்து குருமானிலம் எழுமாதரை முற்றம் குண்டம் கண்டம் கண்டே முற்றம் குண்ட கண்டம் கண்டே அடியேனை உய்கொண்டதே குண்டம் கண்டம் கண்டே அடியேனை உய்கொண்டதே அடியேனை உய்கொண்டதே கைனா சுழி சங்கலனாடிக கைனா சுழி சங்கலனாடிய நீலரை போல் மெய்யன துளவ விளையாட கமழ்நி அணியரங்கன அரவிழ செய் மேயமாராயண அரவிழை விதை மேயமாயன செவாயையோ செவ்வாயோனை கமருந்ததுமே என்னை சிவதை கவர்ந்ததுமே அபுனனுடுக்கீண்ட அமரக்கரிய ஆதிப்பிரா அமரக்கரிய ஆதிப்பிரா அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி கரியவாகி உடை பரந்து மிடது செவ்வரியோடி அறியவாயி உடை பரந்து மிடது செவ்வரியோடி நீடவம் பெரியவாயகங்கள் பேரமை செய்தனவே நீடவ பெரிகவாய கண்கள் என்னை பேதைமை செய்தனவே பலவா மரத்தின் நிலை மேல் ஒரு பாலகனமரத்தின் இலை மேல் ஒரு பாலகன ஞலமேழுட ஞலமேழுட நரங்கத்தர விளனைய அரங்கத்தரவினைய கோலமாமணியாரமு துத்துத்தமமு முடிவில்லதோரழு கோலமாமணியாரமு முத்துத்தமமு முடிவில்லதோரழு நிலமே நிகையோ நிறை கொண்டதின் நெஞ்சினையே நிலமேயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே நிறை கொண்டது என் நெஞ்சினையே, என் நெஞ்சினையே, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன், அண்டர்கோணியரங்கன் என அமுதினை கண்ட கண்கள், இரமுதினை கண்ட கண்கள் பற்றொன்றினை காணவே, மற்றொன்றினை காணவே, இரமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணவே, yeah.